சித்தம் சிதிவாலை வந்துன்னை சேவித்தும் சித்தம் சிறிகாலை வந்துன்னை சேவித்தும் சித்தம் சிறிகாலை வந்துன்னை சேவித்தும் சித்தம் சிறிகாலை வந்துன்னை சேவித்தும் பொற்றமரே அடியே போற்றும் பொருள் கேள பெற்றம் மேத்தும் குலத்தில் பிறந்தே பெற்றம் மேத்தும் பிறந்தேனே பெற்றம் மேத்தும் குலத்தில் பிறந்தேனே குற்றேவல் எங்களை குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே இச்சை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாமற்றோமே ஆவோம் உனக்கே நாமற்றோம் மற்றினம் காமங்கள் மற்றினம் காமங்கள் சித்தம் சிதிகாலை வந்துன்னே சேவித்து ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூருடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன்பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலுங்களை கொள்ளாமல் போகாது. இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம். உனக்கே நாமாச் செய்வோம் மற்ற இனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில மிகவும் பிரதானமான ஒரு பாசுரத்துல இருக்கும் திருப்பாவை. அப்படின்னா இந்த பாட்டு அப்படின்னு சொல்லலாம். சாற்றுமுறை பாட்டு. சாற்றுமுறையாக கடைசியில பெருமாள் சந்நிதியில இரண்டு பாசுரம் விஜயாபனம் செய்வார்கள். அதுல முதல் பாட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு என்று ஆச்சாரியர்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். சுவாமி பராசர பட்டர் சாதிப்பாராம், தினந்தோறும் திருப்பாவை 30 பாட்டியுமே அனுசந்தானம் பண்ணணும். அது முடியலை அப்படின்னா சிற்றஞ்சிற்காலே பாட்டையாவது அனுசந்தானம் பண்ணணும், நித்தியம் சொல்லணும். அதனால்தான் திருவாராதனத்துல கூட பெருமாளுக்கு அமுது செய்தாச்சு, எல்லாம் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் சாற்று முறை அப்படின்னு கற்பூர ஆரத்தி பண்ணி தத்விஷ்ணோ பரமம் பதம் சொல்லி அதுக்கப்புறம் சிற்றஞ்சிறுகாலே சொல்லி முடிக்கணும், சாத்து முறை பல்லாண்டு சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்கார். என்னானாலும் இது சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தனை விசேஷமானது, அத்தனை முக்கியமானது, நித்தியம் சொல்லணும் அப்படின்னு சொல்ற அளவு முக்கியமானது. அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா அது பலனை நமக்கு சொல்லி கொடுக்கறது. நம்ம என்ன பலனை பெருமாள் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. என்ன வேணும் உனக்கு? என் மன்னிசே மமஹிதம் தது பாத கீதாகங்கிற சுவாமி தேசிகன், எனக்கு என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியாது, நீயே பார்த்து எனக்கு ஏதாவது நல்லது செய் அப்படிங்கிற. ஏன்னா நாம ஏதாவது இது வேணும் அது வேணும்னு கேட்டு கடைசியில இதை ஏன் கேட்டோம் அதை ஏன் கேட்டோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடுறது பல சமயம், ஏண்டாப்பா இதை கேட்டு வாங்கினோம்னு ஆயிடும். ஒரு வஸ்துவினாலே சுகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம கேட்கிறோம். ஆனால் எந்த வஸ்துவுமே நிரந்தரமா சுகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து கிடையாதாம். பராசரர் அருளி செய்யற விஷ்ணு புராணத்துல ததேவ பிரீதையே பூத்வா புனர் துக்காயத்தை கல்பதேங்கிறார். இப்போ சுகமா இருக்கக்கூடிய வஸ்து பின்னாடி ஒரு நாள் துக்கத்தை கொடுக்கறது, இப்ப துக்கத்தை கொடுக்கற வஸ்து பின்னாடி சுகத்தை கொடுக்கும். இப்ப இது வேண்டாம் இது வேண்டாம்னு ஒண்ணு சொன்னோம்னா படிச்சியில அது ஏன் வேண்டாம்னு சொன்னோம்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு சுகத்தை கொடுக்கற வஸ்து இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறது ஒரே சமயத்திலேயே நமக்கு துக்கத்தை கொடுக்கற வஸ்து இன்னொருத்தருக்கு ஆனந்தமா இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா வஸ்துவில ஒண்ணும் இல்லைன்னு விட்டாருங்க. இது சுகம்னோ இது துக்கம்னோ எதையுமே நம்ம நிர்தாரணம் பண்ண முடியாது, மாறி மாறி வந்துட்டு. அப்போ நமக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் சத்தியம். எது சுகம்னு தெரியாது, எது துக்கம்னு தெரியாது. அண்ணன் யோசிச்சுவாதான் எதுவுமே துக்கம் இல்லை அப்படின்னு ஆயிடும் கடைசியில. எதுவுமே சுகம் இல்லைன்னு ஆயிடும், எல்லாமே துக்கமயம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்போ பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்? சரணாகிதி பண்றவாளே பல பலனுக்காக சரணாகிதி பண்ணலாம். இப்ப எந்த பலனுக்காக சரணாகிதி பண்ணணும்? ஒரு சீவைஷ்ணவன் திருப்பாவை அனுசந்தானம் பண்றவன், அவன் எந்த பலனுக்காக சரணாகிதி பண்ணணும் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லி கொடுக்கறதாம். மந்திரங்கள்ல துவய மந்திரம் இருக்கா மாதிரி அத்தனை விசேஷமா இருக்கு. துவய மந்திரத்துல ரெண்டு விஷயம் இருக்கு, உபாயம் உபேயம். சரணம் பிரபத்தே அப்படி சரணாகிதி பண்றது உபாயம். சரணாகிதி பண்ணா என்ன பலன் வேணும் அப்படிங்கறது இந்த மந்திரம் சொல்லி கொடுக்கறது. அதுதான் துவய மந்திரத்துல விசேஷம். எல்லா மந்திரத்திலுமே பலன் இருக்காது, ஆனா இந்த மந்திரம் பலனையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கறது. இந்த பலனுக்காக சரணாகிதி பண்றேன் அப்படின்னு நாராயணாயா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்போ அதே மாதிரி திருப்பாவையில் ஆண்டாலும் வெறும் சரணாகிதி அப்படின்னு சொல்லாமல் இந்த சரணாகிதியினால என்ன பலன் அப்படிங்கறதுக்கும் இந்த பாசுரத்தை சொல்லிருக்கார். போன பாசுரத்துல ஜெயத்தினுடைய பூர்வ பாகமான உபாயத்தை பத்தி சொல்லியும், இந்த பாசுரத்துல ஜெயத்துல உத்தரகண்டமா இருக்கக்கூடிய பலன் அதை பத்தி சொல்றது. இது ரொம்ப முக்கியமா இருக்கு. பல பலனுக்காக பகவான் ஆசிரியக்கிறார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுகிருத்தினோர்ஜுனா அர்த்தோ ஜிஜாசு அர்த்தார்த்தி ஜானீச்ச பரதர்ஷபா என்று கண்ணன் சொல்றான். பக்தியோகம் பண்றவாள் நாலு விதமா இருக்கா, நாலு விதமான பலனை எதிர்பார்க்கிறவாள் எங்கிட்ட வந்து பக்தியோகம் பண்றாள். சில பேர் அர்த்தார்த்தி ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறாள். துருவன் மாதிரி துருவன் உத்தமமான ஸ்தானம் வேணும்னு ஆசைப்பட்ட மாதிரி அப்படி ஆசைப்பட்டு பக்தியோகம் பண்றவாள் உண்டு. சில பேர் ஆர்த்தாளா கூட ரொம்ப மனசு கஷ்டத்தோடு கூட ஐஸ்வர்யம்லாம் போயிடுத்து போனதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறா. இன்னும் சில பேர் கைவல்யம் ஆசைப்படுறாள். இன்னும் சில பேர் என்னையே ஆசைப்படுறாள். கண்ணன் சொல்றான் என் திருவடியே வேணும்னு ஆசைப்படுறாள். நாலு விதமா பக்தியோகம் பண்றவாள் அப்படின்னா பக்தியோகம் பண்றவா ஒரு விதம் தான், ஆனா அவ கேட்கிற பலனை வச்சு நாலு விதமா பிரிக்கிறான் கண்ணன். அதே மாதிரிதான் சரணாகதிக்கும் சொல்லலாமா. அந்த நாலு விதம் சொன்ன மாதிரி இவ்வாளும் சரணாகதி பண்றவாளும் நாலு விதமா இருக்காளாம். தாவதார்த்திஹி அப்படின்னு ஸ்லோகத்தை எடுத்து தாவதார்த்திஹி ததா அவாஞ்சா தாவன் மோகா ததா சுகம் இந்த ஸ்லோகத்தை எடுத்து இங்கேயும் அந்த மாதிரி நாலு பேர் சொல்லலாம். ஐஸ்வர்யத்துக்காக சரணாகதி பண்றவாள், நஷ்டம் போனது திரும்பி வரணுங்கிறதுக்காக சரணாகதி பண்றவாள், கைவல்யத்துக்காக சரணாகதி பண்றவாள், மோட்சத்துக்காக சரணாகதி பண்றவாள் என்று நாலு விதமா பிரிக்கலாம். இங்கேயும் அவ சரணாகதி பண்ணி நாம என்ன பிரார்த்திக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா என்ன பிரார்த்திக்கிறோமோ அந்த பலன் தான் கிடைக்கும். இந்த பலனுக்காக சங்கல்பம் எல்லாமே அப்படிதான், நம்ம சங்கல்பத்தை அனுசரிச்சுதான் பலம் வரும். அதை இந்த பாட்டு அழகா சொல்லி கொடுக்கலாம். பரிமித பலம் அப்படிங்கிற பரிமித பலசங்காத்து பிராணின கிம்பசானாக அப்படிங்கிற சுவாமி தேசிகன் அல்பமான பலனை போய் பகவான் கிட்ட கேட்டுறார். ஜனங்கள்லாம் சர்வேஸ்வரன் கிட்ட இப்படிப்பட்ட உயர்ந்த பலன்லாம் கேட்கணும். ஆனானப்பட்ட துருவனே பக்தி யோகம் பண்ணி பகவான நேர சாட்சாத்தா துவனே ஏமாந்துட்டாராம். அவரே சொல்லிக்கிற சின்ன பையன் தான் துருவன், ஆனா இவன் பண்ண பக்தி யோகத்துல பகவான் நேரம் வந்துட்டார். பிரத்ய திதிர்ஷையாக தகான் பாகவதன் சொல்றது, இவனை பார்க்கணும் பகவான் வந்தாராம், பகவானை பார்க்கணும் நிவாசப்படுறான், ஆனா இந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு பகவான் நேர பிரத்யமா வந்துட்டார். என்ன வரம் கேட்டார் அப்படின்னா, உத்தமமான ஸ்தானம் வேணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு தானே சங்கல்பம் பண்ணிட்டு தானே இவர் தபஸ் பண்ற, அதனால அதை கொடுத்துட்டேன்னு பெருமாள். உத்தமமான ஸ்தானம் இருக்கு, துருவ ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு ஆகாச மண்டலத்துல, அந்த ஸ்தானத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டேன். அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு உத்தமமான ஸ்தானம் கிடைச்சிடுத்துன்னு சந்தோஷம்தான், ஆனா திரும்பி போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போனார் அப்படின்னு இருக்கு பாகவதத்தில். ஏன் கஷ்டப்பட்டார் அப்படின்னு கேட்டான் பரீட்சித். பகவானே சாட்சாத்த நேரம் வந்திருக்கும் போது அவர்கிட்ட உண்மையை திருவிடி வேணும் அப்படின்னு கேட்காமல் ஏதோ அல்பமான பலனை கேட்டுட்டேனேன்னு கஷ்டமா, ஒரு மோட்சம் வேணும் கேட்டு வாங்கியிருக்க வேண்டாமா, அதுக்காக 100 தான் தபஸ் பண்ண முடியுமா, இல்ல அது கிடைக்குமா அப்படி தபஸ் பண்ணாதான், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியலையே, இன்னும் எத்தனை வருஷ காலம் காத்துட்டு இருக்கணுமோ தெரியலையே, அது சரியா கேட்க முடியலையேன்னு துருவன் கஷ்டப்பட்டாரா. அதாவது பலனை யாச்சனம் பண்ணும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையா யாச்சனம் பண்ணணும். அல்ப பலன்களை எல்லாம் யாச்சனம் பண்ணக்கூடாதுங்கிறார் சுகாச்சாரியர். எங்காத்து மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும் அப்படின்னும், இல்ல எனக்கு உடுத்திக்கிறதுக்கு கோமணம் வேணும் அப்படின்னும், இதுக்காக பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணால் அந்த சரணாகதியினுடைய பிரபாவம் கொடுக்கிறவனுடைய பிரபாவம் ரெண்டுத்தையும் வச்சு பார்த்து துருவமான நித்தியமான ஒரு பலனை கேட்டு வாங்கணும். பரிமித பலசங்காத்து பிராணின கிம் பஜானாக நிகம விபணி மத்தியே நித்திய முக்தானுஷக்தம் தேசியன் சொல்றார். பரிமித பல சங்கம் வந்தாலும் அதுவே வரும், முதல்ல எல்லாருக்கும் அப்படி தோணிடாது. சாஸ்திரார்த்தங்கள்லாம் புரிஞ்சு பகவான் கிட்ட பகவானே கேட்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் படிச்சவாளுக்கே முதல்ல வந்துடாது, அது கிரமேணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். கடைசியில தான் கேட்பான் அத, ஆனாலும் பெருமாள் என்ன பண்ற, கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு பலனை கொடுத்து அதை வைராக்கியத்தையும் கொடுக்கற. அகிருதயமிகோ பச்சந்தேஷாம் அசங்கத சார் சீனிங்க, ரொம்ப அகிருதயமா பலன் கொடுக்கறாராம். இத போய் கேக்குறது அப்படின்னு அந்த பலனை கொடுக்கறேன். போய் போய் இந்த பலனை போய் கேக்குறது அப்படின்னு அதை கொடுக்கறேன். மனசு பூர்ணமா இல்லாட்டா கூட கேட்டானேங்கிறதுக்காக கொடுத்துட்டு ஆனா கூடவே அவனை இன்னும் கொஞ்சம் நல்லவனாக்கி, இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை கேட்கிறவனாக்கி மெதுவா அவனை தன் திருவடியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் பெருமாளுடைய லட்சியம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அம்மா அப்பா எல்லாம் கோயில உற்சவத்துக்கு கூட்டுனு போனாலும் அந்த குழந்தைய ஏகப்பட்ட கும்பலா இருக்கு, நிறைய கடையெல்லாம் போட்டிருக்கா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிருக்கு குழந்தை. முதல்ல அந்த பலூன் கடைய இருந்தது, எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு எழுதுது. பலூன்லாம் வேண்டாண்டா, அதெல்லாம் உடஞ்சு போயிடும், அதெல்லாம் ஒன்றும் நிலையா நிக்காது, நீ ஆத்துக்கு போற வரைக்கும் கூட நிக்காது, இப்பவே உடஞ்சு போயிடும் அப்படின்னா கேட்கல, எனக்கு அந்த பலூன் தான் வேணும் அப்படின்னு ஆடம்பிடிச்சுது. அடுத்து ஒரு கடைக்கு போனானா, அங்க பொம்மை இருந்தது, எனக்கு இந்த பொம்மை தான் வேணும் அப்படின்னு அழகுது. வேணாண்டா இந்த பொம்மையை ஒன்னால் வச்சுக்க முடியாது, அது அங்க போனா நீ இப்படி நாலு நாள்ல உடச்சிருவ, பக்கதாத்து பசங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா கேட்கல. இல்ல எனக்கு அதுதான் வேணும்னு அழுது அடம் பிடிச்சு அம்மா கிட்ட வாங்குது. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அவளுக்கு சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்றான். ஒரு பெருமையோட தான் வாங்கி கொடுக்குறான். அந்த மாதிரிதான் பெருமாடுவான். அழுது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா சரி இருக்கட்டும் அப்படி வாங்கி கொடுத்துட்றான். இதெல்லாம் ஸ்திரமானது கிடையாது, பலூன் மாதிரி தான். இந்த பலனும் நமக்கு கிடை குழந்தை பலூன் கேட்டா, பலூன் எப்படி ரொம்ப நிலை இல்லையோ அந்த மாதிரிதான் நாம வாங்குற பலனும் நிலை இல்லை, பலூன் மாதிரிதான் இதுவும், உடையக்கூடிய பொம்மை மாதிரிதான் இதுவும். ஆனா என்னமோ பெருசா சாதிச்சுட்டுதா குழந்தை நினைக்கிறது, அல்பத்துல திருப்தி அது. அதே மாதிரிதான் இவனும், இவனும் ஏதோ சாதிச்சுட்டுதா அல்பத்துல திருப்தி ஏதோ பலனை கேட்டு வாங்கிடுறான். அப்படியே அந்த குழந்தை அம்மா அப்பா ஆயிடுச்சுன்னு போயிட்டு இருந்தா, நடுவில் கொஞ்சம் இறக்கி விட்டா கையை பிடிச்சுன்னு போயிட்டு இருந்தா, அந்த குழந்தை காணாத போயிடுச்சு கும்பல்ல. அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டா குழந்தை பிரிஞ்சிருச்சு. அப்ப வாழ ஆரம்பிச்சிருச்சு குழந்தை, அம்மா எங்க அப்பா எங்க நல்லா ஆரம்பிச்சிருச்சு. உடனே பக்கத்துல இருக்கிறவாள்லாம் நல்லா நல்லவாளா இருக்கிறவா நாலு பேர் அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு, அழாதரா அழாதரா கண்ணா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா அப்பா தான் அதான் பாக்கலாம், முதல்ல உனக்கு என்ன வேணும் அழுகே நிறுத்தினா. அதோ ஓன்னு அழருது, வேணா யாரோ வேற்று மனுஷாலா இருக்கா, அதனால ஓன்னு அழருது. குழந்தையுடைய அழுகையை சமாதானப்படுத்துறோங்கிறதுக்காக அழாதரா உனக்கு என்ன வேணும் சொல்லு, பலூன் வேணுமா சொல்லு, நான் வாங்கித்தரேன், இந்த பலூன் வாங்கித்தரேன் வா வா அழாத அப்படின்னா, அது பலூன் பார்த்தா எனக்கு பலூன் வேண்டாம்னு அழருது, பலூன் தான் வேண்டாம். அடுத்து இந்த பொம்மை கடைக்கு கூட்டினு போய் பொம்மை வாங்கி தரேன்டா உனக்கு, இதை வச்சுன்னு விளையாடின்ற, அம்மா அப்பா இதோ வந்துருவா நீ கவலைப்படாத, பொம்மை வச்சு விளையாடின்ற அப்படின்னா, எனக்கு பொம்மை வேண்டாம்னு, இப்போ பலூன் வேண்டாம் பொம்மை வேண்டாம் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னா, எனக்கு அம்மா வேணும் எனக்கு அப்பா வேணும்னு அடகு. அந்த குழந்தை பலூன் வேணும் பொம்மை வேணும்னு முதல்ல அழுகுது, ஆனா இப்ப எதுவுமே வேண்டாம், அம்மா வேணும் அப்பா வேணும் அப்படிங்குறது. ஏன்னா அந்த குழந்தை தெரிஞ்சுன்னு இருக்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுருக்கு, நமக்கு பலூன் ஆகட்டும் பொம்மையாகட்டும் சாக்லேட் ஆகட்டும் எல்லாமே கொடுக்கறவர் இவாதான், அம்மா அப்பா தான். இப்ப அவரே கையில இருந்துட்டார்னா அவர் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வெறும் அவர்கிட்ட கேட்டதே தவிர, உண்மையில எனக்கு வேண்டியது அம்மா அப்பா தான், அவ பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்னு குழந்தைக்கு தெரிஞ்சுடுச்சு. கொஞ்சம் வயசானப்புறம் நமக்கு தான் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது, பகவான் தானே எல்லா பலனையும் கொடுக்கற, எந்த பலன் கேட்டாலும் கொடுக்கற பகவான், அப்ப பகவான் கையில இருந்துட்டான்னு போருமே, பலன் தான் அது தானா வந்துக்குமே, அது புரியல. அற்பமான பலன்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த பலனை கொடுக்கறவரே கையில நேரம் வந்துட்டார்னா வேற என்ன வேணும், அதனால நீதான் வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கணுமா, நீ வேணும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோடு சேர்ந்தே இருப்போம், தயவு பண்ணி உன்னை வச்சு பிரிச்சுடாத, எங்களை பிரிச்சு கண்ட பலனை காமிச்சு பிரிச்சுடாத, இதோ உனக்கு நிறைய சம்பளம் போட்டு தரேன் நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு வச்சு பிரிச்சுடாத, இல்ல ஏகப்பட்ட போகங்கள்லாம் இருக்கு ஆனந்தமா இருக்கலாம் அங்க போ அப்படின்னு வச்சு பிரிச்சுடாத, உன்னோட கூடவே சேர்ந்தே இருக்கணும் என்று பிரார்த்திக்கணுமா. அப்படி பிரார்த்திக்கிறதுக்கு இந்த பாட்டு நமக்கு சொல்லி கொடுக்குது. சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு கண்ணன் கிட்ட ஆண்டாள் சொல்றார். நாங்கெல்லாம் உன்னுடைய பொற்றாமரை அடியை போற்றி வந்திருக்கோமே, சரணாகதி எல்லாம் பண்ணிருக்கோமே, இதனுடைய பொருள் என்ன, எதுக்காக வந்திருக்கோம், எந்த பலனுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றோம். கேளாய், நீ காது கொடுத்து கேள் அப்படிங்கிற. கண்ணன் என்னமோ கேட்டுட்டு தானே இருக்கான், ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற. இவாட்டுக்கு வேற ஏதாவது கொடுத்துடாத, ரொம்ப முக்கியமான விஷயம். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்யாபயந்தீனுட பட்ட சொல்லி கொடுக்கறாராம். எனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் சொல்றதை கேளு, என்ன பாடம் நடத்துற ஆண்டாள். நீ இதுதான் கொடுக்கணும், எனக்கும் இதுதான் கொடுக்கணும், என்னை சேர்ந்தவாளுக்கும் இந்த பலன் தான் கொடுக்கணும், வேற பலனை கொடுக்க கூடாது. ஏன்னா நாங்கெல்லாம் எப்படி வந்திருக்கோம் பாத்தியா, முதல்ல சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து இத்தனை காரியம் பண்ணிருக்கோம். நாங்க கார்த்தால எழுந்து வந்தோமா இல்ல சிறுகாலே எழுந்து வந்தோமா? சிற்றன் சிறுகாலேனா எழுந்து வந்திருக்கோம். கார்த்தால எழுந்தான் அப்படின்னா சூரியோதயத்துக்கு அப்புறம் எழுந்தான்னா அவன் தாமசன். சிறுகாலே எழுந்தான் சூரியோதயத்துல எழுந்தான் அப்படின்னா அவன் ராஜசன். சிற்றன் சிறுகாலேனா சூரியோதயத்துக்கெல்லாம் முன்னாடி எழுந்துட்டான், பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துட்டான். அப்படின்னா முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறமம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல எழுந்துட்டான் அப்படின்னா அவன் சாத்விகன். அந்த மாதிரி நாங்கெல்லாம் சாத்விகளாக பிரம்ம முகூர்த்தம் எப்ப வரப்போறதுன்னு காத்துண்டு சின்ன குழந்தைகள் நாங்க வந்திருக்கோம்பா. பசங்க ஆயிர சிறுமியரும் அங்க சிற்றஞ்சிற்காலே எழுந்தோமே அதை யோசிச்சுப்பார். வந்து எழுந்தது மாத்திரம் இல்லாமல் நீ இருக்கிற இடம் தேடி வந்திருக்கோமே அதை யோசிச்சுப்பார். உன்னை சேவித்து அங்க வந்தது மாத்திரம் இல்லாமல் வாயு காப்பாளர்களை எல்லாம் மெதுவா அவ அனுமதியை வாங்கிட்டு நந்தகோபனை எழுப்பி யசோதை எழுப்பி பலராமனை எழுப்பி உன்னை எழுப்பி உன்னை சேவித்து நிற்கிறோமே அதை பார். சேவித்தது மாத்திரம் இல்லாமல் உன் பொற்றாமரை அடியே போற்றும், உன் திருவடி தாமரையே போற்றி நிற்கக்கூடிய எங்களை பார். பார்த்து இப்ப கேளு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்த்து கேட்கணும். திடீர்னு என்ன வேணும் அப்படின்னு கேட்கூடாது. எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பார்த்து கேள் அப்படிங்கிற, ஏன்னா கேட்கக்கூடிய பலன் அத்தனை பெருசா இருக்கிறபடினால இத்தனை பீட்டுகி அதுக்கு. ஏன்னா வந்திருக்கோமே, பத்தியம் அதிகமா செய்வாங்கிற, குகனை பார்த்து நீ நடந்து வந்தியேப்பாங்கிற, நீ அங்கிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்தியேங்கிற. ஏன்னா உங்க ஊருக்கு தானே நான் வந்துட்டு இருக்கேன், இப்படி வரச்ச பாத்துக்கலாம் அப்படின்னு விடாமல் நீ நடந்து இவ்வளவு தூரம் வந்திய. விபீஷனை பார்த்து கேட்கற, நீ எதுக்கு இக்கரையோ இக்கரைக்கு வர, நான் தான் அங்க வந்துட்டு இருக்கேனேங்கிற. விபீஷனே லங்கையில் இருந்தவர், எப்படியானாலும் ராமனுக்கு தானே வரப்போறார், வரும்போது ஒரு சரணாகதி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாமோ இல்லையோ. அது இல்லாமல் இவர் சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார், இக்கரையிலேருந்து தாண்டி அக்கறைக்கு ரொம்ப அக்கறையோட வந்திருக்கார். நீயே இவ்வளவு தூரம் வந்தேங்கிற, இல்ல தாங்க முடியலையே, அங்க நிக்க முடியலையே, அந்த இடம் அடி கொதித்து போந்தான் ஆகிட்டுங்கிற. லங்கையில அடி கொதிக்கிறது அவன் விபீஷனுக்கு. ராவணன் பேச பேச பேச அந்த இடத்திலேயே நிக்க முடியல இவனுக்கு, பகவத் சத்ருக்கள் இருக்கிற இடத்துல நிக்க முடியல. ஆனா என்ன பெருமாள் சொல்றார், இருந்த இடத்திலேருந்தே ஆதி மூலமே கத்தினால் ஒரு வைணத்தைய கத்தினாலே நான் வர வேண்டாமாங்க. ராவணன் கிட்ட இருந்துட்டே ஆதி மூலமே ஆன கத்தினா மாதிரி நீ கத்தினியானால் நான் இங்கிருந்து ஒரு கருத்மான தூக்கி நாங்க வர வேண்டாமா, நான் அதுக்கு கடமைப்பட்டவனாச்சே அப்படி இருந்துச்சு நீ இங்க வந்து அப்படிங்கிறார். அந்த மாதிரி பெருமாளுக்காக ஒரு நாலு அடி எடுத்து வச்சோன்னா அதுல சந்தோஷப்படுறோம். பெருமாள் பெருமாளுக்காக சிற்றன் சிறுகாலே எழுந்தோன்னா அதுல சந்தோஷப்படுறவன். சுவாபதேசம் சொல்லும் போது காலே அப்படின்னா மோக்ஷம், மோக்ஷ காலத்துல பகல் மாத்திரம்தான் இருக்குமா, இரவு இருக்காதான், பகல் கண்டேன் அப்படிங்கிற ஆழ்வார். சிறுகாலே அப்படின்னா சரணாகதி, சரணாகதி பண்ணின அப்புறம் சிறுகாலே, சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னா சரணாகதி பண்ற சமயம். அந்த சரணாகதி பண்ற சமயத்தை சொல்றார் இப்ப நாச்சியார். நாங்களா சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கோமேங்கிற, சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னா அது அடுத்த சமயம். இப்படி சிற்றஞ்சிறுகாலே வந்து பனித்தலை வீழ மெதுவா நடந்து வந்து உன்னை சேவித்து வந்தது மாத்திரம் இல்லாமல் உன்னை சேவிச்சு இருக்கோமே, உங்ககிட்ட சரணாகதி பண்ணிருக்கோம், நமஹா அப்படின்னா சரணாகதின்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வரும். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், உன் திருவடி தாமரையை போற்றி சரணாகதி பண்ணிருக்கோமே. பொற்றாமரை அப்படின்னா பொன் தாமரை என்ன அர்த்தம், தாமரைப்பூ அதுலயும் பொன் தாமரைப்பூ, இவங்களுக்கு எல்லாம் பொண்ணும் இதுதான் தாமரையும் இதுதான், தலையில சூட்டிக்கக்கூடிய தாமரையும் இதுதான், இல்ல ரத்னமும் இதுதான், ரெண்டுமே உன்னுடைய திருவடி தான். வெறும் தாமர பூவா இருந்தா அதுக்கு பெரிய மதிப்பு இருக்காது, ஆனா ரத்னத்துக்கு மதிப்பு, பொண்ணுக்கு மதிப்பு அதிகம், சொர்ணத்துக்கு மதிப்பு அதிகம். வெறும் பொண்ணா இருந்தால் அதுக்கு வாசனை இருக்காது, ஆனா தாமரைக்கு வாசனை உண்டு. அப்போ மதிப்பும் இருக்கணும் வாசனையும் இருக்கணும் அப்படின்னா அது பெருமாளுடைய திருவடி தாமா, அதனாலதான் பொற்றாமரை அப்படிங்கிற. சொர்ணத்திலேயே நம்ம என்னதான் தாமரை பூ பண்ணாலும் அதுக்கு வாசனை இருக்காது, இல்ல என்னதான் தாமரை பூ இருந்தாலும் அதுக்கு சொர்ணமளவு மதிப்பு இருக்காது, ரெண்டு சேர்த்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியம் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி இருக்காம இது பொற்றாமரை அப்படி பெருமாளுடைய திருவடி இருக்கான், அத்தனை விசேஷமானது. மதிப்பும் அதிகமா இருக்கு, நல்ல வாசனையும் இருக்கு, நல்ல போக்கியமாயும் இருக்கு. ஏன்னா இப்படி ஒண்ணு கிடைச்சாச்சா இதை விட்டுட்டு வேற எதுவுமே வேண்டாம்னு சொன்ன பொற்றாமரை அடியே போற்றும் என்ன ஆயிடும். அவாமிருதசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதேங்கிறார். ஆளவந்தா உன்னுடைய திருவடி தாமரையில நான் சமர்ப்பணம் பண்ணியாச்சு, மனசை வச்சாச்சுன்னா வேற எதையும் இது ஆசைப்படாது. ஏன்னு கேட்ட நிறைய தேன் ஒழுகக்கூடிய தாமரை பூல இருக்கக்கூடிய வண்டு வேற ஏதாவது நினைக்குமா என்ன, புள்ளு செடிக்கு போகுமானா அது. தாமரை பூல மது இருக்குன்னா கல் இருக்குன்னா அதில் தானே ஊறி கிடக்கும். அந்த மாதிரி உன் திருவடியில நான் ஊறி இருக்கேன் அப்படிங்கிற அதைத்தான் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்ன பலன் அப்படின்னு கேள். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எங்களுடைய குற்றேவலை நீ ஏற்றுக்கொள்ளணும். குற்றேவல்னா கைங்கரியம். கைங்கரியம் அப்படின்னா கிம் கரோமி, நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கேட்டு செய்யறதுக்கு கைங்கரியம்னு பெயரா, காத்துன்றிருந்து செய்யறதுக்கு கைங்கரியம் பெயர். குற்றேவல் அப்படின்னா அவர் ஏவல் செய்கிறார், நீ இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு அவர் கட்டளையிட அதை செய்யறதுக்கு குற்றேவல் அப்படின்னு பெயர். ரெண்டுமே தாற்பயம் ஒண்ணுதான். அதனால நீ ஆஜ்ஞாபனம் பண்ணணும், நீ கட்டளை இடணும், நாங்க செய்யணும், நாங்க செய்யற அந்த கைங்கரியத்தை நீ ஏத்துக்கணும், அவசியம் ஏத்துவோம், ஏன்னா உனக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னு. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீ போகக்கூடாது, போக முடியாது. கதாமாம் பரிச்சரியாயாம் ஆஜ்ஞாப ஈஷ்யதி அப்படின்னு நீ ஆஜ்ஞாபனை பண்ண நாங்க கைங்கரியம் பண்ணணும். எப்பவுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்போது பெருமாள் திருவுள்ளம் எதுவோ அதை தெரிஞ்சுட்டு பண்ணணுங்கிற தேசிகன். இஷ்டம் போல கைங்கரியம் பண்ணக்கூடாதான், நம்ம இஷ்டம் போல பண்ண முடியாது. ஏன்னா கைங்கரியம் அப்படின்னாலே எஜமானனுடைய உகப்புக்கு செய்யறது தானே கைங்கரியம், அவருக்கு எது பிடிக்குமோ அது செய்யறது தானே கைங்கரியம். இப்ப பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம செய்யணும். பெருமாளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா அத சாஸ்திரத்துல இருக்கு, பெருமாளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத சொல்றதுதான் சாஸ்திரமே. அதனால அதை பார்த்துதான் கைங்கரியம் பண்ணணும். அதனாலதான் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கு நித்தகர்மானுஷ்டானங்கள்லாம் விடாத பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, சாஸ்திரம் இருக்கு எல்லாம் விடாத பண்ணணும் அப்படின்னு. இல்ல நான் வேற கைங்கரியங்கள்லாம் எத்தனையோ அனுஜா கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கோயில்ல பெரிய பெரிய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா அது உம்முடைய திருவுள்ளமா இருக்கும். ஆனா பெருமாள் திருவுள்ளம் அது இல்ல, அது நம்முடைய திருவுள்ளமா இருக்கும். கைங்கரியம் பண்றவருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கும் இருக்கும், ஆனா பெருமாளுக்கு என்னன்னு கேட்டா அது சாஸ்திரத்துல இருக்கு. அது சந்தியாகீனா அசுச்சிகி நித்தியம் அனர்க சர்வ கர்மசு, சந்தியை பண்ணலன்னா கைங்கரியம் பண்ற யோகியதையும் உனக்கு கிடையாதுன்னு இருக்கு. கைங்கரியம் பண்றதுக்கே நீ லாய்க்கில்லை. ஸ்ருதி ஸ்மிருதின் மமை வாஜ்யா அப்படின்னு சொன்ன கண்ணன் இந்த இத பண்ணல அப்படின்னா மம துரோகி அப்படின்னு இருக்கான், பல தடவை பார்த்திருக்கோம். அதனால குற்றேவல் பண்ணணும், பெருமாள் கட்டளையிட நாம செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை நாம செய்யணும், வேற எதையும் செய்ய முடியாது நமக்கு. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு நீ சொல்ல, சாஸ்திரப்படி நாங்க செய்யற கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாமல் சொன்னா பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளாமல் போகாதுங்கிற, ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. ஏன்னு கேட்டா ஏன் அப்படி நிர்பந்தப்படுத்துறான்னா, பெற்றம் மேத்துண்ணும் குலத்தில் பிறந்தனி, நீ அதுக்காகத்தானே இந்த குலத்துல பிறந்திருக்க, நீ எங்கேயோ ஒரு லோகாந்தரத்துல இருக்கச்ச, ஸ்ரீதிகுண்ட லோகத்துல இருக்கச்ச, இல்ல கஷீராத்தியில இருக்கச்சா அங்க வந்து கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு நாங்க சொன்னோமோ இல்லையே? நீ எங்க குளத்துல வந்திருக்க, எங்களோட கூட வந்திருக்க, இப்ப வந்ததுக்கு தானே எங்க கைங்கரியத்தை ஏத்துக்கணுங்கிறோம். எங்க கைங்கரியத்தை ஏத்துக்கிறதுக்கு தானே இங்க வந்திருக்க. பெருமாள் கோயில்ல அர்ச்சா அவதாரம் எதுக்கு வந்திருக்காருங்கட்டா? அர்ச்சனை ஏத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்க. அர்ச்சனை ஏத்துக்காம இருக்க முடியாது. அவனால எங்க குளம் எப்படிப்பட்டது? பெற்றம் மேய்த்து உண்ணும் குளம், ஆடு மாடு மேய்ச்சு அதுல போய் ஆகாரம் பண்ணக்கூடிய குளம். இந்த குளத்துல போய் நீ எத்தனை ஆசையோட வந்திருக்க. ஆடு மேய்க்கிறதுல ஆசையோட இங்க வந்தவன் நீ, அதனால எங்களுக்கு சமமா இருக்கக்கூடியவன் நீ. அப்ப நாங்க எது செஞ்சாலும் ஏத்துக்கணும். பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்த நீ, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. ரொம்ப ஆசையோட கண்ணன் வந்து இந்த குளத்துல அவதாரம் பண்ணியிருக்கானா? ஆயர் குளத்துல. ஏன்னா வசுதேவருக்கு அவதாரம் பண்ணி அதையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். மாடு மேய்க்கணுங்கிறதுல கொள்ள ஆசையாம். சிவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி அப்படிங்கிற ராகுவார். சீவி குண்ட லோகத்துல இருக்கிறத காட்டிலும் இந்த பூலோகத்துல வந்து மாடு மேய்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கான் அவனுக்கு. இஷ்டமான பசுக்களை அப்படிங்கிற ஆண்டாள். பசுக்கள்லாம் ரொம்ப இஷ்டமா கண்ணனுக்கு. அதுலயே கண்ணுக்குட்டி இன்னும் இஷ்டமா. இனிது மறித்து நீரூட்டி அழகா அந்த பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கறதோ நீர் கொடுக்கறதோ அதை இனிது மறித்து அதை அதட்டாமல் மெதுவாக அதை மறித்து தானும் அதோடு கூட இருந்து தானும் பசுமாடாவே நின்று பசுமாடு போலவே நடந்து அதுக்கு நீர் ஊட்டி ரொம்ப அழகா மேய்க்கிறான். வா, அதுக்காக அவதாரம் பண்ணியோ இல்லையோ? எங்க குளத்துல வந்து எங்களுக்காக எப்ப அவதாரம் பண்ணியோ அப்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி ஆகணும். பசுமாடுகள்லாம் சேஷவர்த்தியே பண்ணிட்டு இருக்கு. அதனால கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம். கண்ணனை மீறி போகாது. இங்க எங்க போனாலும் இப்படி குரல் ஊதினா உடனே ஓடி வந்துடும். குடுக்கறது சாட்டுன்னு இருக்கும். பசுமாடுலாம் பாருங்க, மீதி எதுவும் அது சாட்டுண்டே இருக்கும். முதல்ல வயல்லாம் நெல் விதைச்சு நெல் வந்ததுன்னா அந்த நெல்லை போட்டு அடிப்பான், போர் அடிப்பான். போர் அடிச்சு அதுல வரக்கூடிய நெல்லை இவன் எடுத்துடுவான். அந்த வெக்கல் இருக்கும் நெல் கதிரில, நெல்லை எடுத்துட்டு வெக்கலை பசுமாட்டுக்கு போட்டுடுவான். நெல்ல மாத்திரம் எடுத்துருவான், வெக்கல் பசுமாட்டுக்கு போயிடும். அந்த நெல்லையும் அதுக்கப்புறம் மிஷின்ல குறைச்சு இது பண்ணி அரிசி ஆக்கும் போது அந்த அரிசியை நாம எடுத்துருவோம். அந்த தவிடு இருக்கோ இல்லையோ அது பசுமாட்டுக்கு அப்படின்னு போயிடும். அந்த அரிசியும் போட்டு நன்னா களைஞ்சு பிரசாதம் பண்ணி சாதத்தை வடிச்சு எடுக்கும் போது அந்த சாதம் நமக்கு வந்துடும். அந்த வடிச்ச கஞ்சி இருக்கோ இல்லையோ அது பசுமாட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை இலையில போட்டு சாப்பிடும் போது நன்னா சாப்பிட்டு சாதத்தை எல்லாம் சாப்பிடுவோம். பாக்கி இருக்கிற இலை இருக்கோ இல்லையோ அது பசுமாட்டுக்கு போகும். இப்படி பார்த்தா எது எது பாக்கி இருக்கோ அதெல்லாம் பசுமாட்டுக்கு போயிடுது. பிரதீய புக்தோஜித சேஷ போஜினா அப்படிங்கிற மாதிரி சேஷ போஜியாவே இருக்கு. இதெல்லாம் தான் கண்ணன் பார்த்துட்டு இருக்கான். யோ பாவம் அப்படின்னு இந்த பசுமாட்டு கிட்ட ரொம்ப பரிவு, ரொம்ப அதிகம். அது மாத்திரம் இல்ல, கண்ணனுக்கு ரொம்ப சகாயம் பசுமாடெல்லாம். இப்படி பசுமாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் குல பெண்கள் எல்லாம் கூட்டுண்டு வேணுகானங்கள்லாம் பண்ணிட்டு ஆனந்தமா இருந்துட்டு மெதுவா வருவானாம் கண்ணன். ஏண்டா இவ்வளவு நாளி ஆச்சு, என்ன பண்ணிருந்த இத்தனை நாளி அப்படின்னா பசுவை காமிச்சு தப்பிக்கணும். இவன் இவனுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி பசுமாடு. இவனை சேர்த்து வைக்கிறதும் பசுமாடுதான். அந்த பெண்களையும் இவனையும் சேர்த்து வைக்கிறது. ஏன்னா பசுமாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவான் வேணுகானத்துல, ஆனா இவளை கூப்பிடுறான். மாட்டுக்கண்டி வாசு மாட்டுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கான், இவளுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கான். அது கூப்பிடுற மாதிரி இவ்வளவு கூட்டு பூதுமத்திங்குழற்கே ஒய்கேன் நான் அது முடிந்து இடையிடை தஞ்சை கோல தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி அப்படிங்கிறார் ஆழா அழுவார். தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி, கண்ணாலேயே பேசுறானா இல்ல புல்லாங்குழலாலேயே பாக்குறானா? அவன் நாதத்தினாலேயே பாக்குறானா? எல்லாத்துக்கும் அந்த நாதத்துக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு அர்த்தம் வந்து, ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு பெயர் வச்சு இந்த பசுமாடுகளை இட்டுதான் இவாளோட அவன் பரிமாறுறதே மொத்தமுமே. அதனால இந்த ஆயிரகுல பெண்களையும் கண்ணனையும் சேர்த்து வைக்கிறது பசுமாடு. எனக்காவது அம்மா கேட்டா தப்பிக்க வைக்கிறது பசுமாடு. அதனால ரொம்ப இட்டமான பசுக்கள். அதான் ஆழ்வார் சொல்ற, வேலினேர் தடங்கண்ணினார் விளையாடு சூழலை சூழவே நின்று காலிமேய்க்க வல்லாய் எம்மை நீ கடறையிலே. நாயிகா பாவத்துல விரகத்துல ரொம்ப அழகா சொல்ற, நீ இங்க வந்து நிக்காத கண்ணா போன்ட்ட. பிரணய கலகம் மட்டையடி உற்சவம், நம்மாழ்வார் பண்ண மட்டையடி உற்சவம் இருக்கு. என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகும் நம்பி அப்படிங்க, என்னுடைய பந்தும் கழலும் நீ எடுத்துக்காத, அதை எங்கிட்ட கொடுத்துட்டு போ நீ அப்படிங்க. எங்க போறது என்ன கேட்டா, வேலி நேர் தடம் கண்ணினாறு விளையாடு சூடனை சூடமே நின்று. உனக்கா நிறைய பேர் காத்துட்டு இருக்காளு, நேர யமுனா நதிக்கு போ, யமுனா நதி கரையில மணல் தட்டுல போய் நின்றுக்கோ, அங்க போய் புல்லாங்குழல் ஊதுறேன் பசுமாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு போ. அங்க போய் மணல் தட்டிலிருந்து புல்லாங்குழல் ஊது. அப்போ உன்னுடைய கானத்தை கேட்டு பல பேர் பறக்க பறக்க ஓடி வருவார் பெண்கள்லாம், அவளோட நீ சந்தோஷமா விளையாடின்ற இங்க நிக்காது. என்ன இப்படி சொல்றீ அப்படின்னா, பின்ன வேற எப்படி சொல்றது? காளி மேய்க்கவல்லாய், பசுமாடு மேய்க்கிறதுக்கு உங்ககிட்ட தான் எல்லாரும் கத்துக்கணும். எங்கேயாவது மாடு மேய்க்கிறோம் மணல் தட்டில் நின்று மாடு மேய்ப்பானா? புல்லு இருக்கிற இடத்துல மாடு மேய்க்கணும், செழிப்பு இருக்கிற இடத்துல மாடு மேய்க்கணும். பசுமாடெல்லாம் அப்படியே மேய விட்டுட்டு இவன் யமுனா நதியில மணல் தட்டில் நின்று வேணுகானம் பண்ணியானா பசுமாடும் வரும், ஆயுர்வேத பெண்களும் வருவா. அப்படின்னு அங்கிருந்து புல்லாங்குழல் வேணுகானம் பண்ணிட்டு இருக்க, வேலி நேர் தடம் கண்ணினாறு விளையாடு சூழனை சூழவே நின்று. மாடு மேய்க்கிறதுக்கு இந்த பெண்கள் எதுக்கு உனக்கு? காளி மேய்க்க வல்லாய் எம்மை நீ கடறேனேன்னு கோபிச்சுக்கிறான். இப்போ இப்போ இங்க நிக்காதங்கிற அதே மாதிரி கண்ணனையும் பெண்களையும் சேர்த்து வச்ச பசுமாடு ரொம்ப இஷ்டமா. அப்படி இஷ்டமான பசுக்களை மேய்க்கணும்னே இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் அவன். எப்ப எங்க குளத்துல வந்துட்டேயும் அப்ப எங்களோட கூட இருக்கணும், எங்களோட நெருங்கி பழகணும், நாங்கள் செய்யற கைங்கரியத்தை ஏத்துக்கணும். பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. உடனே கண்ணன் பார்த்தான், சரி முதல்ல இருந்து நீங்க என்ன கேட்டுருக்குங்க? பறையின்னு ஒண்ணு கேட்டுருக்கா இவா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆரம்பிச்சான். பாடி பறை கொண்டு வரைக்கும், இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய்னு போன பாட்டு வரைக்கும் திருப்பி திருப்பி பறை வேணும் பறை வேணும் பறை வேணும் அப்படின்னு கேட்டுருக்கா. பறை தானே வேணும், பறைனா பெரிய வாத்தியம், உனக்கு அதுக்கு பறையின்னு பெயர். சால பெரும் பறையன்னு ஆண்டாலே சொல்லியிருக்கார், அந்த பறை வேணும்னா அந்த பறை எடுத்துக்கோங்க. இல்ல பறையினா அனுகிரகம் தானே வேணும், இப்பவே அனுகிரகம் பண்ணிட்டேன், இன்னைக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு, ஆமா என்ன பார்த்தா சொல்லியும் என்ன பார்த்தாச்சு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியாச்சு போயிட்டு வாங்கோ அப்படின்னா, இற்றை பறைய கொள்வான் அன்றுகான், இந்த பறை வேண்டாம் அப்படிங்கிற பெரிய பறை இருக்கோம் வாத்தியம், அதை போய் நாங்க கேட்கல, முதல்ல எங்க பாவத்தை புரிஞ்சுக்கோ. பறை வேணும் பறை வேணும்னு கேட்டார்னா நாங்க எதை கேட்கறோங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்ப புரியும் அப்படின்னு கேட்டானா, சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை செவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றி வந்திருக்கோம். இது வெறும் பறை கேட்கறதுக்காக வந்திருக்கும், ஒரு வாத்தியத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கும், இல்ல இல்ல இற்றை பறை கொள்வான், இற்றை தான் இன்னைக்கு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பலனை கேட்டு வாங்கறதுக்கு வரல நாங்க, நிரந்தரமான ஒரு பலன் வேணும். இன்னைக்கு ஒண்ணு கொடுத்து ஒரு பிரசாதத்தை கொடுத்து எங்களை அனுப்பிச்சுடு அப்படின்னு அனுப்பிச்சுடாத, அனுப்பிச்சுடலாம்னு நினைக்காத. சரி ஆயிடுத்து உங்க கதை ஆயிடுத்து அப்படின்னு அனுப்பலாம்னு நினைக்காது, அதுக்கு இத்தனை கஷ்டப்படல, அதுக்கு சிற்றின் சிறுகாலே எழுந்து வரல. இற்றை பறை கொள்வான் அன்றுதான், பின்ன என்ன கேட்டா, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் உன்னோடையே நாங்கள் சேர்ந்து இருக்கணும், அதை நீ அனுகிரகம் பண்ணும். இன்னைக்கு ஒரு நாள் சேர்ந்தது போறாது. ஆயுர்வல பெண்களே நோன்பு இருந்தது கண்ணனையே பர்த்தாவா அடையணும் அப்படிங்கறதுக்காக, இன்னைக்கு ஒரு நாள் கண்ணனை பார்த்து பேசிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இல்ல, ஒரு நாளுக்காக இல்ல. பகவானபி தாரா கிரீஹிங்க பாகவதத்துல ராசக்கிரியே பல ராத்திரிகள் நடந்திருக்கான். நந்தகோக சுத்தம் தேவி பதிமே குருதே நமஹா அப்படின்னு, நந்தகோக சுத்தனே பதியா இருக்கணும். குழந்தைகளுக்கு என்ன பயம்னா, வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கண்ணனை பிரிய வேண்டி இருக்குமேன்னு பயம். அதனால கண்ணனோடயே சேர்ந்து இருக்கணும்னா கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அவளுடைய உத்தேசம். இன்னைக்கு கண்ணனை பார்த்து பேசினா போறாது, எத்தனை நாள் ஆனாலும் கண்ணனோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு குழந்தைகள் ஆசைப்பட்டு. அதே ஆண்டாள் சொல்லும்போது, எத்தனை நாள் இல்ல எத்தனை வருஷம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னோட இருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்குங்கிற, ஏழு ஏழு பிறவி வேணுமானா உனக்கு? இன்னும் ஏழு ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மம் வேணுமா, இல்ல இப்பவே மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்டா, உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோடு சேர்ந்தே இருப்போம், அதுதான் வேணும். எத்தனை ஜென்மம் வேணுங்கிற கணக்கெல்லாம் முக்கியம் இல்ல, ஏழு ஏழு ஜென்மம் வேணுமா மோட்சம் வேணுமா அதெல்லாம் இருக்கட்டும், உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோடு சேர்ந்தே இருப்போம், உன்னோடு உறவு முறையோட கூடவே நாங்க இருப்போம், உன்னை பிரிஞ்சு நாங்க இருக்க மாட்டோம், அதுதான் பலனா கேட்கிறோம். மற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. இந்த பறையை கேட்டுன்னு வரல அப்படிங்கிறான். கொஞ்சம் சுள்ளுன்னு சொல்ற மாதிரி சொல்றா. ஏன் எத்தையோ ஒன்று கொடுத்து அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு பாக்குறீங்க. ஏன் இப்படி பேசுறான் கண்ணன்? அவளுக்கே சந்தேகம். ஏன் இப்படி எல்லாம் பேசுவானா ஒருத்தன்? சார் அப்படித்தான் வாங்கிட்டு போங்க, என்னை பார்க்கணும் அவ்வளவுதானே, பார்த்துட்டு போங்க அப்படின்னு நான் கோபிகாஸ்திரி கேட்கிட்டேன். ஒரு சமயம் வேணுகானம் பண்ணச்ச தாசக்கிரியடிக்கு முன்னாடி வேணுகானம் பண்றான். அந்த சரத் காலத்துல ஆச்சரியமான காலத்துல மொத்த பேரும் எல்லா காரியத்தையும் மறந்து கண்ணன் சன்னதிக்கு ஓடி ஓடி வரான். பெண்கள் எல்லாரும் வரான், சின்ன குழந்தைகள்லாம் போறது. அவ செஞ்சுட்டு இருக்கிற காரியத்தை அப்படியே போட்டுட்டு போறாளாம். பால் கறந்துன்றிருந்தவள் பாதி கறக்கச்ச போறா, குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தவள் பாதி கொடுத்துட்டு ஓடி போயிடுறான். அப்படியே தான் சாப்பிட்டுருந்தவள் பாதியில போயிட்டான், இல்ல தான் அலங்காரம் பண்ணின்றிருந்தவள் கூட பாதியில போயிட்டாள். போட்ட காரியம் போட்டபடி உடனே மறந்து அந்த வேணுகானத்துக்கு வசப்பட்டு அந்த இடத்துக்கு போனா அப்போ இதே மாதிரிதான் கண்ணன் பேசினான். இதுக்கு வந்தவங்க சுவாகத்தம் ஓ மகாபாகாக பிரியம் கிம் கரவாமோஹா, என்ன வேணும் உங்களுக்கு? ஏதாவது ஆபத்து வந்துட்டா? ஏதாவது அசுரன் வந்திருக்கானாங்க, அவனை சம்ஹாரம் பண்ணணுமா? போங்க, ஏன் ராத்திரி இங்க வந்திருக்கோங்கோ? அதுவும் பாதி காரியத்தில் வந்திருக்கங்களே, ஏன் சுதர்மத்தை விடாமல் செய்யணுமே, நீங்க உங்க தர்மத்தை விட்டுட்டு ஓடி ஓடி வரங்கோ? இப்படி எல்லாம் கண்ணன் கேக்குறான். பிரேஷ்டம் பிரியே தரமிவ பிரதிபாஷமானம், அவளுக்கு அதான் கஷ்டமாயிட்டு. கண்ணன் ஏன் இப்படி பேசுறான்? நம்மளை அனுப்புறதுலயே குறியா இருக்காரு. இல்ல கண்ணா, உன்னதான பார்க்க வந்தோம்னா சரி வாஸ்தவம், என்ன பார்த்தா சொல்லி போங்களேங்கிறான். என்ன பார்க்க வந்தங்க, இப்ப என்ன பார்த்தா சொல்லியும் அப்படின்னா போங்க, ராத்திரி இங்க தங்கக்கூடாது. நேகஸ்தேயம் சுமஜமா, ஸ்திரீகள்லாம் இங்க தங்கக்கூடாது ராத்திரி வெளியில், ஆபத்து, அதனால கிளம்பி போங்கோ அப்படின்னு கிளப்புறதுலே இருக்கான். பார்த்தா சொல்லியும் போங்கோங்கிறான். அப்பதான் அவ அழறாள், கல்ல ஜலம் விட்டு அழறா. இதுக்காகவா வந்தோம்? நாங்க எப்படி வந்தோம் பார்த்தியா? இருக்கிற காரியத்தை அப்படியே போட்டுட்டு ஓடி வந்திருக்கோம் அப்படின்னா எங்க மனசுல என்ன பாவம் இருக்கு? நாங்க மனசால ஓடி வரதுக்கு முன்னாடி எங்க சரீரம் ஓடி வந்திருக்கு. பொதுவா எல்லாருக்கும் மனசு தான் முதல்ல போகும், அப்புறம் தான் சரீரம் போகும். அங்கிருந்து ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா மனசுனால அந்த ஊருக்கு முதல்ல போயிடுவோம், அப்புறம்தான் சரீரம் போகும். ஆனா இவா சரீரம் மனசை காட்டுல வேகமா வந்திருக்கான். கோபிகாஸ்திரியுடைய சரீரம் நாங்க மனசை காட்டுல வேகமா அடிச்சு படிச்சு மொத்தத்தையும் விட்டுட்டு ஓடி வந்திருக்கோமே, எதுக்கு வந்திருக்கோம் நாங்க? அதெல்லாம் யோசிச்சு பாத்தியா நீ? மைவம் விபோர் கதி பவான் கதி துண்டு சம்சம் சந்தி சர்வ விஷயான தவ பாத மூலம். இந்த மாதிரி குரூரமா பேசாத கண்ணா. வந்துக்குவாள கூட்டு வச்சு என்ன வேணும்னு உட்காந்து வச்சு நீங்க இங்கேயே இருங்கோன்னு சொல்லுவாளா? இல்ல என்ன வேணும் அப்படின்னு அனுப்புவாளா? சந்தேஜ சர்வ விஷயான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்கோம், மறுபடியும் அங்கேயே அனுப்புறேன். அது வேண்டான்னு தானே விட்டுட்டு வந்திருக்கோம், எங்களையும் மறந்து ஓடி வந்திருக்கோம். உன்னுடைய திருவடி வேணும் தானே வந்திருக்கும், உன் திருமுகத்தை பார்த்துட்டு இருக்கணும் தானே வந்திருக்கும். எப்பத்திய பத்திய சுகிருதாம் அனுவிருத்தி ரங்க ஸ்திரீனாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதா துவயோக்தம் அத்தேவமே ததுபதேசபதே துயீசே பிரேஷ்டோ பவான் தனுபிருதாம் கில பந்துராத்வா. நீ என்ன உபதேசம் பண்ற? ஏன் உங்க பந்துக்களையெல்லாம் விட்டுட்டு வந்த? அந்த இடத்துக்கே போங்கோ. ஏன் உங்க பதியை விட்டுட்டு வந்தங்கோ? ஏன் குழந்தைய விட்டுட்டு வந்தங்கோ? ஏன் மாமனார் மாமியாருக்கும் சுசூஷ பண்ணிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் வந்தங்கோ? ஏன் பசுமாடுக்கு புல்லு கொடுத்துருக்கும் போது அந்த தர்மத்தை விட்டுட்டு ஏன் வந்தங்கோ? எல்லாம் உங்களை நம்பி இருக்கிறவாளாச்சே, உங்களை நம்பி இருக்கிறவாளுக்கு நீங்க செய்யறது தானே தர்மம், அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தங்கோ அப்படின்னு கண்ணன் கேட்கறான். வர வேண்டாம் போங்கோ அப்படின்னா, எங்களுக்கு தர்மத்தின் உபதேசம் பண்ற இருக்கட்டும், அதெல்லாம் உபதேசத்தோடு இருக்கட்டும், ஆனால் பிரேஷ்டோ பவான் தனுபருத்தாமுக்கில பந்துராத்மா, உண்மையிலே எங்களுக்கு பந்து நீதானேங்க, நீதானே பந்து, நீ ஆத்ம பந்துவாச்சே, இந்த ஆத்மாவுக்கு நீதானே பந்து, மற்றவர்கள்லாம் சரீரத்துக்கு தானே பந்து. கணவனாகட்டும் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் மாமனாராகட்டும் குழந்தையே தான் ஆகட்டும், இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அப்படிதானே பந்துத்துவம் வரும். அடுத்த ஜென்மத்துல வேற சரீரத்துக்கு வேற பந்து அப்படிதானே வரப்போறது? இவர் வரப்போறது இல்லையே, வேற யாரோ தானே வரப்போறா. அப்போ இந்த ஜென்மத்துல பாந்தவியன்னு பார்த்தான்னா சரீரத்தை தான் வருது, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் கணவன் மனைவி, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் அம்மா பிள்ளை அப்படிதானே வந்திருக்கு. ஆனா நீ அப்படி இல்லையே, நீ சரீர பந்து இல்ல, நீ ஆத்ம பந்து. என்ன ஆனாலும் சரி, இந்த ஆத்மாவுக்கு நீ தான் சுவாமி, உனக்கு இந்த ஆத்மா தாசன் சேஷன் அப்படிங்கிறது தானே. ஓ பிரேஷ்டோ பவான் தனு, அது மாத்திரம் இல்ல பிரேஷ்டோ பவான், எத்தனை பிரியமானவன். இந்த சரீர பந்துக்கள் எல்லாம் சாதாரணமான பிரீத்தி, ஏதோ அவளால லாபம் கிடைக்கிற வரைக்கும் பிரீத்தி இருக்கும். துக்கம் அப்படின்னா உடனே முடிச்சுடுவான், போடா நீ யாரோ பார்த்துக்கோடா, நான் யாரோ பார்த்துக்கொண்டுவான், யாரா இருந்தாலும் அப்படிதான் வந்துருக்கு. எந்த பந்துத்துவானாலும் அது முறியும்படிதான் இந்த காலத்தில் இருக்கு. ஆனால் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு பிரிக்க முடியாத ஒரு உறவு நமக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு. அது சுவாபாவிகமானது, அது இயற்கையானது, அது உண்டானது கிடையாது, அது அனாதியா இருக்கக்கூடியது. அதை யாரும் அறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்னானாலும் அண்ணன் யோசிச்சு பார்த்தது, என்னானாலும் பகவான் தான் நம்மளை சிருஷ்டிச்சா, என்னானாலும் பகவான் தான் நமக்கு கை கால்லாம் கொடுத்துருக்கான், என்னானாலும் பகவான் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கான், என்னானாலும் நாம இன்னைக்கு மூச்சு விடுறோம்னா நல்லா மூச்சு விடணும் அப்படின்னு, இத்தனை கொஞ்சம் ஆக்சிஜன் ஏற்றிக்கணும் அப்படின்னு சங்கல்பம் நாம பண்ணல, பகவான் தான் நமக்கு மூச்சு விட ஏற்பாடு பண்ணியிருக்கான். நமக்கு ஆகாரங்கள்லாம் நமக்கு நல்லா ஜெரிக்கிறது, தீர்த்தம் சாதம் எல்லாம் ஜெரிச்சு சௌக்கியமா இருக்கும் அப்படின்னா நம்ம சங்கல்பத்தினால இல்ல, பகவானுடைய சங்கல்பத்தினால தான் நமக்கு எல்லாமே நடந்திருக்கு. தூங்கும் போது நிம்மதியா தூங்குறோம், அப்பவும் மூச்சு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சங்கல்பத்தினால இல்ல, பகவத் சங்கல்பத்தினால. அப்ப எதுதான் நம்ம கிட்ட இருக்கு, மொத்தமே பகவானால் தான் நடக்கிறது. அப்போ இத்தனை பண்ணிருக்கிற நீ எங்களுக்கு பிரேஷ்டானா, நீ எங்களுக்கு பிரியமானவனா, இல்ல திடீர்னு முடிச்சுட்டு போறவா எங்களுக்கு பிரியமானவாளா? அவெல்லாம் ஆர்த்தி தெய்ஹி கிம் அப்படிங்கிறா, திடீர்னு பார்த்தா கஷ்டமா இருக்கு அவகிட்ட. அதனால அவெல்லாம் பந்து இல்ல கண்ணா, நீ தான் பந்து, அதனால எங்களை நீ அங்கீகரிக்கணும் அப்படின்னு கோபஸ்திரீகள் சொன்னப்புறம்தான் கண்ணன் அவளோட கூட ராசக்கிரீடை பண்றான். ராசக்கிரீடைங்கிறது சரீரத்தினாலே கிரீடையா இருந்தாலும் அது ஆத்ம கிரீடா, அது ஆத்ம கிரீடா ஆத்மரத்திகான்னு சொல்ற மாதிரி இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் நடக்கிற கிரீடை, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கிற கிரீடை. வெளியில பாக்குறதுக்கு சரீரத்தால நடக்கிற மாதிரி இருக்கும், சரீர சிந்தையெல்லாம் விட்டுட்டுதான் வந்திருக்கா இவா, சரீர தர்மங்களையெல்லாம் விட்டுட்டுதான் வந்து ராசக்கிரீடா நடக்கிறது. அதனால நாங்க வந்து இந்த சரீர பாந்தவியம் கேட்கல, உன வந்து பார்த்துட்டு போறது அப்படி கேட்கல, எத்தனைக்கும் அதனால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆத்ம பந்துவா இருந்துட்டா போதுமே, ஜென்மத்துல இருக்கோமா மோட்சத்துல இருக்கோமா, இல்ல மோட்சத்துல இருக்கும் போதே பகவான் ஒரு அவதாரம் எடுத்தாலும் வச்சுக்கோங்க, அந்த அவதாரத்துல நாங்களும் கூட வரும், உன் கூடவே வந்து உன் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏழு ஏழு பிறவிக்கும்னா உன்னுடைய ஏழு ஏழு பிறவிக்கும்னு அர்த்தம், நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், நாங்களும் உன் அனுபவிச்சுட்டே இருப்போம். ஆனால் இப்படி பறை கொள்வான் அன்று கான், இந்த பறையை கொடுத்து எங்களை ஏமாத்திராது வேண்டாம். கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும், கோவிந்தாங்கிற இந்த பாசுரத்தையும் கோவிந்தான் கோவிந்த திருநாமம், மூணு பாசுரத்துல கோவிந்த நாமம் கடைசியில அழகா வந்திருக்கு. என்னென்னமோ நாமத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில கோவிந்தா அப்படிங்கறத கடைசி மூணு பாட்டுல அமைக்கிற கோவிந்தாங்கிறது கோதாவுக்கு ரொம்ப பிடிச்சாம, ஏன்னா கோவிந்தாலேயே கோதா இருக்கு, கோவிந்தா கோதா முதல்ல கடைசியை சேர்த்தா கோதான்னு ஆண்டாளுக்கு அதனால பிடிச்ச திருநாமம் அப்படின்னு ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். கோவிந்தாவுக்குள்ள கோதா அடக்கம் அப்படின்னு இல்ல, கோதாதான் கோவிந்தா என்று சொல்லலாம். ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச திருநாமம் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கோவிந்த பட்டாபிஷேகம் ஆனப்புறம் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றது, பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்திருக்கான்ங்கிறத காமிக்கிறது, நமக்காக பிறந்திருக்கான் அனுகிரகம் பண்றதுக்காக பிறந்திருக்கான்ங்கிறத காமிக்கிறது. இந்த பாட்டுல என்ன சொல்றார் அப்படின்னா, இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இப்படி ஒரு சின்ன பலனை கொடுத்துட்டு இல்ல பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்து எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறியே கோவிந்தா, உனக்கு என்ன புத்தி இல்லையாங்கிற, பாடுமைக்கிறவன் தானே நீ அப்படிங்கிற, ஏன்னா தாத்பரியம் புரிஞ்சுக்கலையே. பறை அப்படின்னா அந்த பறைங்கிறதுக்கு என்ன அர்த்தம், பல அர்த்தம் இருக்கலாம், ஆனா தாத்பரியம் புரிஞ்சுக்க வேண்டாமா? லவணம் கொண்டு வா அப்படின்னா கணவன் சாப்பிட உட்காந்துருக்கான், ஆகாரத்துல கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போச்சு, உப்பு போடுன்னு சொல்லணும், ஆனா ராத்திரி வேலையில உப்புன்னு சொல்ல மாட்டா, அதனால கொஞ்சம் லவணம் அப்படின்னு சொன்னாவன் சம்ஸ்கிருதத்துல, இவளுக்கு அரவலே சம்ஸ்கிருதம் தெரியும், அதனால இவ புரிஞ்சுப்பா சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காவ, அதனால லவணம் கொண்டு வா அப்படின்னா தாராளமா கொண்டு வரேன் அப்படின்னு எரும மாட்டு சாணியை கொண்டு வந்து போட்டான். ஏன்னா லவணம் தான் எரும மாட்டு சாணின்னு அர்த்தம், அப்படியே ஒரு அர்த்தம் உண்டு. என்ன இதுன்னு கேட்டா, இந்த லவணம் கொண்டு வான்னு சொன்னாங்களே, லவணம்னா இதுவும் தான் அர்த்தம், லவணம் கொண்டு வந்தா இதையும் கொண்டு வந்தானே இதுவும் தான் அர்த்தம் அப்படிங்கிற, அந்த மாதிரி ஒரு பைத்தியமா இருக்கியப்பா நீ, உனக்கு எந்த இடத்துல எந்த அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரகரணத்தை வச்சுட்டு தாற்பயத்தை தான் புரிஞ்சுக்கணும், பதத்தினுடைய அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. சொல்றவருடைய கருத்து என்ன, தாற்பயம் என்ன அப்படின்னு தான் புரிஞ்சு. அப்படிதானே திருப்பாவில பலதும் பார்த்திருக்கோம், உபதேசங்கள்லாம் அப்படிதான் வருது. நீராட போதுவி அப்படின்னா குளிக்க கூப்பிடல, கிருஷ்ண அனுபவத்துக்கு கூப்பிடுறார் அப்படின்னு தான் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி தாற்பரிய ஞானம் உனக்கு இல்லையே, ஏன் இப்படி மாடு மேய்க்கிற மாதிரி நடந்துக்கிறேங்கிறான், எங்க கிட்டயும் அப்படி நடந்துக்கிறேன். இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. எங்களுடைய மனோபாவம் என்ன, சிற்ற ஜிராலே வந்து பேசி பறை கொண்டா அப்படின்னா இந்த வாத்தியத்தையா கேட்கிறோம், இல்ல ஒரு நாள் பலனை கேட்கிறோம், எங்க தாற்பயம் என்ன, மனசுல என்ன இருக்குங்கிறது புரிஞ்சுட்டு அர்த்தம் எடுத்துக்கணுமா பதங்களுக்கு. தாற்பரிய ஞானம் காரணம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால்தான் சீவாச்சான் பள்ளி அழகா ஒரு உதாரணம் ஒன்னு எடுத்து காமிச்சிருக்காரு. ரொம்ப நாள் தூர தேசத்துல போயிருந்தவன் ஒருத்தர், போன பாட்டுல சொன்ன மாதிரி விவாகம் ஆச்சு, புதுமண தம்பதிகள், ஆனா தூர தேசத்துல இருக்கான். பிரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்தான், வந்து அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையோட தான் வரான். இப்போ அவளோட பேசுறதுக்கே சந்தர்ப்பம் கிடைக்கல, எப்ப பார்த்தாலும் நிறைய பேர் வந்துட்டே இருக்கான். அதனால மெதுவா இப்படி இவன் மாடியில ரூமுக்கு போயிட்டான், அவன் வருவா அப்படின்னு அவன் வரவழைக்கிறான் அங்க மாடியில. அதனால என்னென்னமோ ஜாட காமிச்சு பார்த்தான், அவனுக்கு தெரியல. அப்புறம் கடைசியில கிட்ட போய் தீர்த்தம் வேணும் மாடிக்கு கொண்டு வா அப்படின்ட்டான், மாடிக்கு வா தீர்த்தம் வேணும் அப்படின்ட்டான் சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். போய் அப்படி பார்த்துட்டே இருக்கான், ஆனா அவன் வரவே இல்லை. மாடிக்கு போனப்பறம் அவன் வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். என்ன சொல்லி அஞ்சு நிமிஷம் ஆச்சு இன்னும் வரக்கானுமே அப்படின்னு திரும்பி பார்த்தான்னா பின்னாடி ஒரு டம்ளர்ல தீர்த்தம் இருக்கு, தீர்த்தம் இருக்கு. அவ கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கா, இவன் தலையில அடிச்சுட்டான், தீர்த்தம் கொண்டு வா மாடிக்கு வா அப்படின்னா என்ன தாற்பயம் புரிஞ்சுக்கலையே. பெருவிடாய்ப்பட்டவன் தண்ணீர் கொண்டு வா என்றால் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பாளுங்கிற திருவாச்சாமல், தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன தாற்பயம், நீ வாழ்ந்தான அர்த்தம், ஜலத்தையா கேக்குறான். அந்த மாதிரி தாற்பரிய தியானம் உனக்கு இல்லையேங்க, இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் என்ன என்ன நாங்க கேட்கறது என்ன கேட்டா, இன்னைக்கு மாத்திரம் இல்ல, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும், உன்னோடு சேர்ந்தே இருப்போம், உன்னை விட்டு பிரிய மாட்டோம், ஆத்ம பந்துவாக உனக்கு கூடவே இருக்கணும், உனக்கே நாம் ஆட்சியும். அது மாத்திரம் இல்ல, அடுத்த விஷயம் உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், சேஷவிருத்தி பண்ணிட்டு இருக்கணும், உன்னோடு சேர்ந்தே இருக்கணும், உன்னை விட்டு பிரிச்சிடக்கூடாது, உன்னோட உறவு முறை தான் வேணும், சகல விதமான உறவாகணும் உனக்கு, ஒரு விதம் இல்ல. மாதா பிதாங்கிற மாதிரி, துமேவ மாதா ச பிதா துமேவன் சொன்ன மாதிரி சகல விதமான பந்தும் நீதான் ஆகணும், இப்படி இருக்கணும்னு முதல். ரெண்டாவது உனக்கே நான் ஆட்சியுவோம், உனக்கே நாங்க கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இது வரைக்கும் யார் யாருக்கோ என்னென்னமோ பண்ணி பண்ணி பண்ணி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் அப்படிங்கிற திருவங்க ஏழுவார், பிறர்க்கே உழைத்து உழைத்து உழைத்து ஏழையாயிருக்கேன், இல்ல உடலுக்கே உழைத்து உழைத்து உழைத்து மோசமாயிருக்கேன், நான் உனக்கே உழைக்கணும், உனக்கே நாம் ஆட்சியும். என்ன இது வகுத்த விஷயம், உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் இந்த சரீரம் இருக்கு, இந்த ஆத்மா இருக்கு, இதை வச்சு இன்னொருத்தருக்கு சேவை பண்றதுங்கிறது ஔபாதிகம், ஏதோ ஒன்று சேர்ந்தது. கர்மாதீனமா அவர்கிட்ட வேலைக்காரனா இருக்கானா, வேற வழி இல்லை வேலைக்காரனா இருக்கான், அவர் பைசா கொடுக்குறார் அதனால அவர்கிட்ட வேலைக்காரனா இருக்க வேண்டியிருக்கு, இவர்கிட்ட பந்துவா இருக்கானா வேற வழி இல்லை அவர்கிட்ட பந்துவா இருக்கான். ஆனா பெருமாள் கிட்ட எப்படின்னா விலையின்றி நாம் அடியும் அப்படிங்கிற ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனா பெருமாளுக்கு நாம தாசன், என்னானாலும் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தாசன் அப்படிங்கிறது கிடையாது, இயல்பாகவே தாசன். அசுல்க தாசிக்காக அப்படிங்கிறார் கோபிகா ஸ்திரீகள், விலையின்றி தாசர்கள் நாங்கள் அப்படிங்கிறார். அந்த மாதிரி உனக்கே நாம் ஆட்சியுவோம், உன்னோடு உற்றோமே ஆவோம், உன்னோட சேர்ந்தே இருக்கணும், உனக்கே நாம் ஆட்சியுவோம், மற்ற இனங்காமங்கள் மாற்று. மூணு விஷயம் பிரார்த்திக்கிறார் இதுல, முதல் விஷயம் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். இந்த மூணு விஷயமும் திருமந்திரத்துல மூணு பதம் இருக்கு, மூணு பதத்துல சொல்ற மூணு விஷயத்த இங்க மூணு வாக்கியமா சொல்ற. திருமந்திரத்துல மூணு பதம் இருக்கு, அதனுடைய அர்த்தம் தான் அப்படியே தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும், கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வரும். உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்னா பகவானுக்கு சேஷன் நாம், அதனால அந்த சம்பந்தம் வேணும் அப்படிங்கிறது, உனக்கே நாம் ஆட்சியுவோம் அப்படிங்கிறது பகவானுக்கே கைங்கரிய மரணம் அப்படின்னு பலனை சொல்றது. உனக்கே நாம் ஆட்சியுவோம். இன்னொரு அர்த்தம் உனக்கே அப்படின்னா உனக்காகவே அர்த்தம், உனக்காகவே கைங்கரியம் பண்றோம், எங்களுக்காக கைங்கரியம் இல்ல. உனக்கு கைங்கரியம் பண்ணி ஒரு பலனை எதிர்பார்க்கல நாங்க, உனக்கு தான் அந்த பலனும் வேணும் அப்படின்னு பலன் சமர்ப்பணம். அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலம் ததா நம்ம, என்ன எனக்கு என்ன ரக்ஷணம் பண்ணியானால் அதை வரக்கூடிய பலனும் உனக்கு தான் உடன், உனக்கு தான் கைங்கரியம் பண்ண போறேன், பலன் கூட எனக்கு கிடையாது அப்படிங்கிறது பல சமர்ப்பணம். இதைத்தான் லக்ஷ்மண பெருமாள் பண்றார், பல சமர்ப்பணம் பண்றார். தவச்சார்த்த பிரகல்பதே அப்படிங்கிற, என்ன காட்டுக்கு கூட்டுன்னு போனால் உனக்கு நல்லதுங்கிற பெருமாள் கிட்ட, ஏன்னா உனக்கு கைங்கரியம் நடக்கும். எனக்கு என்ன கேட்டா குருஷ்வமா மனுஷரும் வைதர்மியம் நேக வித்தியதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி, என்ன கூட்டுன்னு போனால் நான் கிருதார்த்தனாவேன், ரொம்ப பாக்கியம் வாஸ்தவம். ஆனா உன்னுடைய காரியம் தான் நடக்கும், என் காரியம் இல்ல. என்ன கூட்டுன்னு போய் உன் காரியத்தை நீ நடத்திக்கோ, உனக்கு கைங்கரியத்தை நடத்திக்கோ அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் சொல்றார். அதுதான் பலத்தியாகம் அப்படின்னு பெயர். மொத்தத்தையும் பலனையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு விடணுமா, அதுதான் காட்டுல ஆசிரமம் கட்டுற பர்ணசாலை கட்ட சொன்னார் பெருமாள். அப்போ ஸ்வயம் அப்போ ஒரு நல்ல இடமா பார்த்து பர்ணசாலை கட்டுனார் லக்ஷ்மண பெருமாள்ட. உடனே லக்ஷ்மண பெருமாள் மாட்டேன்னு இப்படி சொன்னா செய்ய மாட்டேன், நல்ல இடமா பார்த்துன்னு சொல்லக்கூடாது, நீரே ஒரு நல்ல இடம் பார்த்து இந்த இடத்துல கட்டுடான்னு சொல்லணும். ஏன்னா உமக்கு பிடிச்சதா உமக்காக தான் இந்த பர்ணசாலை கட்டுறது. அப்போ ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாம் இதி மாம் வதா பரவான் அஸ்மிகா குஷ்டா தொய் வருஷசதம் ஸ்தீதே. பரவான் நீர் தான் சுவாமி, நான் தான் அடியவன். அப்போ எனக்குன்னு ஒரு ஆசை கிடையாது, உம்முடைய ஆசை எதுவோ அதுதான். அப்போ உம்முடைய விருப்பத்தை சொல்லி அங்கே கட்டுன்னு சொல்லணும். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் 100 வருஷம் காட்டில் இருந்தாலும் இப்படி தான் உள்ளது. 100 வருஷம் காட்டில் இருந்தாலும், ஏன்னா 9 வருஷம் ஒருத்தன் வேலைக்காரனா இருந்தா வச்சுக்கோங்க, அவன் எந்த எஜமானுக்கே எஜமான ஆயிடுவான், அவன் இத்தனை வருஷம் நான் இருக்கேனேன்னுவான். அப்படி இல்ல, 100 வருஷம் ஆனாலும் இப்படிதான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்படிதான் பரவான. அப்ப என்கிட்ட ஒரு பலனை சுமத்தாதியும் எக்கணும், உனக்கு பிடிச்ச இடமா பார்த்து கத்து அப்படி கட்டு அப்படின்னு சொல்லாது. தேவரீருக்கு அபிமதம் எதுவோ அதுதான் நான் செய்வேங்கிறேன். அதனால உனக்காகவே பெருமாளுக்காகவே கைங்கரியம், உனக்கே நாம் ஆட்சியோம். சந்திரம் மாதிரி இருக்கணும், சந்திரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, புஷ்பம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, அதுக்கு ஏதாவது பலம் உண்டானா? பெருமாளுக்கு தானே அந்த மாதிரி அந்த விஷயத்துல அச்சேதனம் ஆயிடணும், பெருமாளுக்கு தான் பலன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடணும். பெருமாள் எப்படி புஷ்பத்துக்கு ஒரு வாசனையை கொடுத்து, புஷ்பத்துக்கு ஒரு மிருதுத்தன்மையை கொடுத்து தன்னை கைங்கரியத்துக்கு ஏத்த மாதிரி அதை ஆக்கியிருக்காரு. சந்தனத்துக்கு ஒரு வாசனையை கொடுத்து, சந்தனத்துக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுத்து, கைங்கரியத்துக்கு ஏத்த மாதிரி அதை ஆக்கியிருக்காரு. வெள்ளம் சர்க்கரை இருக்கலையோ கற்கண்டு, அதுக்கு ஒரு இனிப்பை கொடுத்து பெருமாள் தனக்கு ஏத்த மாதிரி, தன்னுடைய போகத்துக்கு ஏத்த மாதிரி அதை ஆக்கியிருக்கார். அந்த மாதிரிதான் நமக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, தன் கைங்கரியத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்கியிருக்கார். இப்போ சந்தனத்தினுடைய மனமோ சந்தனத்தினுடைய குளிர்ச்சியோ எதுக்காக இருக்கு அப்படின்னா, சந்தனத்துக்கு இல்லை பகவானுக்கு தான் இருக்கு. அதே மாதிரிதான் சிருஷ்டியில நமக்கு ஒரு ஞானமும் நமக்கு ஒரு சரீரமும் பகவான் கொடுத்திருக்கிறது தனக்காக தான். சுமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வா கௌபநிஷதி உபாயோபேயத்வே தவ. ஆழ்வான் அழகா சொல்றார், உன்னை உத்தேசிச்சுதான் லோகத்தை சிருஷ்டி நடக்கிறதே பகவானுக்காக தான், எல்லா வஸ்துகளையும் பகவான் சிருஷ்டிக்கிறதே தனக்காக தான், தனக்கு உபயோகப்படணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அதுதான் சேஷி அப்படின்னு பெயர். சேஷினா பிரதான பலி அவர் தான், அவருக்காக தான் எல்லாம், நமக்கு எதுவும் கிடையாது. நமக்கு ஏதோ பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த வேலைக்காரனுக்கு கிடைக்கிற பலம் மாதிரி, எஜமானுக்கே உழைச்சு உழைச்சு உழைச்சு உழைச்சு கடைசியே வேலைக்காரனுக்கு கொஞ்சம் கூலி கொடுக்கறார். மொத்தமும் எஜமான குழைக்கிறார். ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறவன் மாச கடைசியில அவனுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு விற்போம், ஆனால் 10,000 ரூபாய் சம்பளத்தை எஜமான் ஏன் கொடுக்கறாருன்னா, இவனால அவருக்கு 50,000 ரூபாய் லாபம் வரும். அப்பதான் எஜமான அவனை கொடுத்து வேலையில் வச்சு 10,000 கொடுக்கறார். அப்ப எஜமானுக்கே உழைச்சு உழைச்சு உழைச்சு கடைசியில தானும் ஒரு 10,000 வாங்கிட்டு போறான் அப்படின்னு தானே தவிர வேற கிடையாது. அந்த மாதிரிதான் பகவான் கிட்ட நாம கைங்கரியம் பண்றதும் பகவானுக்கே தான். நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா கூட அது பிரதான பலம் கிடையாது. அதனால உனக்கே நாம் ஆட்சியுவோம், மற்றேனும் காமங்கள் மாற்று. அதனால உனக்காகவே நாங்க கைங்கரியம் பண்ணணும். இதுல வேற விஷயமா எங்களுடைய ஆசை ஏதாவது இருந்தால் அது ஒழிச்சு, அது வேண்டாம். அற்றேனுங்க. உனக்கு கைங்கரியம் பண்றது தவிர வேற எதாவது ஆசை வரும்படி பண்ணிடாத. வேற ஏதாவது விருப்பம் வரும்படி, எனக்கு ஐஸ்வர்யத்திலயோ இல்ல சம்சார பண்ணலையோ விருப்பம் வரும்படி பண்ணிடாத கண்ணா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்படிலாம் இருந்தா அந்த மாற்று மாற்றுனா அது போக்கிடும் அர்த்தம். எங்க ஆசையெல்லாம் போக்கிடும், உனக்குதான் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது திருமந்திரத்துல நடுபதத்தினுடைய அர்த்தம். நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் சமஞ்சசத்வா விரகைய காங்கே அகம் ஹரே தவ தாசானுதாச அகம் கரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதாஸ்மி பூயஹ மனஸ்மரே தாசுபதே குணாம்ஸ்தே கிரிணீதவா கர்ம கரோது காயஹ அப்படின்னு பாகவதத்துல விருத்தர்னு சொல்ற ஸ்லோகம் அழகா இருக்கும். நாகபிருஷ்டம், அப்பா எனக்கு ஏதாவது தேவலோகத்தை கொடுக்கறேன்னு சொல்லியோ, இல்ல வேற ஏதாவது போகலோகத்தை கொடுக்கறேன்னு சொல்லியோ, இல்ல பிரம்மஸ்தானத்துல உட்காந்து வச்சு உன்னை ராஜாவாக்குறேன் அப்படின்னும், இதே பாதாளத்துல நாகர்களுடைய தலைவனா உட்காந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியோ, இல்ல உனக்கு பலவிதமான யோக சித்தியை தான் கொடுக்கறேன், நீ அப்படியே பறக்கலாம், ஆகாசத்துல பறக்கலாம், கீழே விழலாம், பெரியவனாகலாம், சின்னவனாகலாம் அப்படின்னு சில சித்திகள்லாம் கொஞ்சம் அந்த சித்திகள்லாம் கொடுத்தோ என்ன அனுப்பிச்சுடாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அபுனர்பவம் அப்படின்னா மோக்ஷம், மோக்ஷத்தை கூட நான் கேட்கல, அதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது நீதான் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, மோக்ஷத்திலையும் உனக்காக தான், எது கொடுத்தாலும் உனக்காக தான் வேணும் அப்படிங்கிற. எம்மா வீட்டு திறமும் சிற்பம் நின் செம்மா பாதப்பற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதேங்க. எனக்கு வேண்டியது இதுதான். எம்மா வீடு அப்படின்னா மோக்ஷம் அர்த்தம். பெருமாள் சொல்ற மோக்ஷம் தரேன் அப்படின்னா அது இருக்கட்டும்னுட்டார் ஆழ்வார். மா வீடு பெரிய மோக்ஷம், மோக்ஷம்னா சாதாரணம் கிடையாது அப்படின்னா இருக்கட்டுமேன்ட்டார். எம்மா வீடு அப்படின்னா இருக்கட்டுமேன்னுட்டார் ஆழ்வார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் எனக்கு வேண்டியது எங்கிட்டா, நின் செம்மா பாத பருப்பு உன்னுடைய சிவந்த பாத பத்மம் அதுதான் வேணும், பொற்றாமரை தான் வேணும். நீ செம்மா பாத பருப்பு தலை சேர்த்து என்னுடைய தலையில அதை சேர்க்கலாம், உன் திருவடியை சேர்த்து எனக்கு அனுகிரகம் பண்ண அதுதான் வேணும். மோட்சமே ஆனாலும் அது இருந்தாதான் எனக்கு வேணும், இல்லாட்டா மோட்சம் வேண்டாம். கைமா துன்பம் கடிந்த பிறானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே. அதாவது பெருமாள் இந்த பலனை கொடுக்கற அந்த பலனை கொடுக்கறவன் மோட்சம் கொடுக்கறேன் அப்படின்னாலும் அதுவும் நமக்காக அப்படின்னு நினைக்கக்கூடாது. மோட்சங்கிறது நமக்காக கிடையாது. எப்படி சம்சார பலங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் ஒதுக்குறோமோ அந்த மாதிரி நமக்காக வரக்கூடிய மோட்சமும் ஒதுக்க வேண்டியதுதான் பகவானுக்காக அப்படிங்கறதுதான் முக்கியம். பகவானுக்காக மோட்சம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டுனா அப்ப இந்த சம்சார பலனும் பகவானுக்காக அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அவ பிரச்சனையே கிடையாது. இந்த சம்சாரத்திலே இருந்தா கூட பகவானுக்காக தான் அந்த பலன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்ப நித்தியம் சாப்பிடுறோம், ஆனா எனக்காக சாப்பிடல, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அம்சை பண்ணி சாப்பிடும் அப்படின்னு எல்லாமே பகவானுக்காக அப்படி அப்படின்னு ஆச்சுன்னா ஆனந்தமா இருக்க முடியும் இங்கேயே. அதனால மற்ற இனம் காவங்கள் மாற்று, அதை இதை இதை கொடுக்கறேன் அதை கொடுக்கறேன் அப்படின்லாம் கொடுக்காத வேற விஷயத்துல எனக்கு இருக்கிற ஆசைகளை மாற்றி அகம் கனே தவ பாதை கமூல தாசாது தாசோ பவிதாஸ்ம பூயஹா என்னுடைய மனசினால உன்னையே நினைக்கணும், என்னுடைய வாக்கினால உன்னையே பேசணும், உன்னுடைய தாசானு தாசனாக உன் பக்தர்களோட நான் இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டியதுங்கிற. இது தவிர மோட்சத்தை எனக்கு கொடுத்துடாதே அப்படிங்கிறான் விருத்ராசன். அந்த ரீதியில மற்ற இனம் காவங்கள் மாற்று, வேற அல்ப பலன்ல ஆசை இருந்தா மாற்றுங்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்ல, மோட்ச பலனே ஆனாலும் அதுல எனக்கு அப்படின்னு ஒரு அபிமானம் இருந்தால் அதையும் மாத்தி, இது எனக்கு கிடையாது. அகம்பாவம் மம பாவம் பலன்ல அது கூடாது, அது இருந்தாலும் பெரிய பிரச்சனையே வருது. நான் இத்தனை கைங்கரியம் பண்ற எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற, நான் கோயில வந்து இத்தனை பெரிய உற்சவம் பண்ணிருக்கேனே எனக்கு மரியாதையே பண்ணலையே அப்படின்னா அவர் எதுக்காக உற்சவம் பண்ணார், மரியாதைக்காக உற்சவம் பண்ணாரா பெருமாளுக்காக உற்சவம் பண்ணாரா அப்படின்னு பிரச்சனை. நான் இத்தனை பைசாவெல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒன்றும் கௌரவமே இல்லையே, எனக்கு ஒரு மாலை கூட கொடுக்கலையே அப்படின்னா பிரச்சனை. ஆனால் மொத்தத்தையுமே பகவானுக்கு அப்படின்னு பழனியும் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு புங்கே சுபோகம் அகிலம் பதிபோக சேஷம் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை ஏத்துன்னு இருந்தா அது சொரூபத்துக்கு ஏற்றதா இருக்கும். வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் இல்ல, அவர் கொடுக்கறது வேணும், அவர் மூலமாக அவர் கொடுத்து வேணுமே தவிர எனக்குன்னு எதுவும் கிடையாது. அவருடையது அவர் கொடுக்க நான் அனுபவிக்கிறேன். நல்ல மனைவி இருக்காள், என்ன தலிகை நிக்கீங்க, அவருக்கு என்ன தலிகோ அதுதான் எனக்கும். அவருக்கு என்ன பண்ண, எனக்கு தனியா பிடிச்சது கிடையாது, பிடிக்காது கிடையாது. எங்காத்து பெருமாள் இருக்கார், எங்காத்து மாமா இருக்கார், அவருக்கு என்னவோ அதுதான் அப்படிங்கிறாளா, அந்த மாதிரி இருக்கணும்ங்கிற அதான் திருஷ்டாந்தமா காமிக்கிறார் தேசிகன். புக்தே சுபோகம் அகிலம் பதிபோக சேஷம் அப்படின்னு உதாரணமா எடுத்து காமிக்கிறார். அவர் சாப்பிட்டது போக பாக்கி இருந்தால் சாப்பிடுவார், தனக்குன்னு ஒண்ணு பண்ணி அது அவருக்கு கொடுக்கற சுபாவம் கிடையாது. அந்த மாதிரி எங்களுக்கு வேற விஷயத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை போக்கடிக்கணும். ஒன்னு அனுபவிக்கும் போதும் அது எனக்கு அப்படின்னு ஒரு அம்சம் இருந்தால் அதையும் போக்கடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த உனக்கே அப்படிங்கறதுலயும் மற்றேனம் காமங்கள் அப்படின்னு இருக்கிறபடினாலையும் இந்த ரெண்டு விஷயம் தெரியும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம். திருமந்த நாட்டதான் சொல்றது, எத்தனை நாட்டி வேணா சொல்லலாம். ஏன்னா வேற நான் என்ன செய்வேன், வேற என்ன சொல்லுவேன். திருமந்திரத்துடைய அர்த்தத்தை திருமங்க ஏழ்வார் சொல்லும் போது உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி, கண்ணபுரத்துறை எம்மானே நின் திருவெட்டெழுத்தும் கற்று அப்படிங்கிற, உன்னுடைய திருவெட்டெழுத்தும் கற்று நான் என்ன கேட்டா, மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலே அப்படிங்கிற. இல்ல நான் வேற ஒருத்தருக்கு ஆட்பட்டவன் இல்ல, மற்றொருவருக்கு உரியேனோ அப்படிங்கிற, வேற ஒருத்தருக்கு நான் தாசனோ, உனக்குதானு தாசன், அதனால உந்தன்னோடு உற்றோமே ஆகும், பலவிதமான பந்துத்தம் சொல்லி உன்னோட கூடவே இருப்போம் இன்னொரு விஷயம், உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், அற்றேனங் காமங்கள் மாற்று அப்படிங்கிறது மூணாவது விஷயம். திருமந்திரத்துல சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்தையும் இந்த பாசுரத்துல அழகா எடுத்து சொல்லி இதுதான் பகவான் கிட்ட நாம கேட்கணும். லௌகிக பலன்கள்லாம் இல்ல, லௌகிக பலன்கள் தானா வரும். விபீஷனுக்கு வரலையா, பரதனுக்கு வரலையா, பெருமாள் திருவடியே வேணும்னா ராஜ்யத்தையே கொடுத்து அனுப்பிச்சுட்டார். பெருமாள் ராஜ்யத்தை பரணம் பண்றார், ராஜ்யத்தை ஆள்றார், ஆனால் பெருமாளுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆள்றார். தனக்கு பலன் கிடையாது, தான் ஜடாவுடி மரவுடி எல்லாம் தரிச்சுண்டு பெருமாளுக்கு பலன் இது, பாதுகைக்கு பலன் இது அப்படின்னு தான் சார்பிக்கிறார். ததாகி எத்தாரியம் உபயதி நித்தியம் உபாயனம் சோபகிருதம் மகாருகம் ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்திய சகார பஷாத் பரதோ மகாத்மா. பரதன்னா ராஜாவா இல்லையானா, ராஜ்ய பரிபாலனம் பண்ணலையானா, அழகா பண்ணார். 14 வருஷ காலம் ஸ்ரீராம ராஜ்யத்தை காட்டிலும் அழகா பண்ணிருக்காராம் பரதன். ஆனா பாதுகா ராஜ்யம் தான் நடத்திருக்கார். அந்த மாதிரி சம்சாரத்துல இருந்தா கூட பகவானுக்கு சேஷமாக இருந்திருந்தோம்னா ஆனந்தமா இருக்கும். வேற மோட்சமே இருந்தாலும் இந்த விஷயம் புரியலைன்னா, சொர்க்கத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த விஷயம் புரியலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனுக்கு சம்சாரம் தான் அது, அதுவே துக்கத்தை கொடுக்கறதா தான் அது அமையும் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். விபீஷன் கூட ராஜ்யத்தை கேட்கலங்கிறார் சுவாமி தேசிகன், ராஜ்யம் வேணும் கேட்கல பெருமாள் கிட்ட, அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கல பெருமாள். விபீஷன் சொல்றான், பரித்தெக்தா மயா லங்கா, லங்கையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேங்கிறான், ராஜ்யம் வேணும் அப்படின்னு அங்கேயே இருந்திருப்பானே, அண்ணாகிட்டே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி கீசி ராஜ்யத்திலே இருந்திருக்கலாமே, அந்த தொல்லையெல்லாம் வேண்டான்னு தான் அதை விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால ராமாயணத்துல மேலோட்டமா பார்த்தா விபீஷன் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வந்த ஏன்னு கேட்டான்னா, அண்ணா வாலிய கொன்னு தம்பி சுக்ரீவனுக்கு பெருமாள் ராஜ்யத்தை கொடுத்தார், அந்த மாதிரி இங்கேயும் அண்ணா ராவணனு கொன்னும் தம்பி விபீஷனுக்கு ராஜ்யத்தை பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கும். ஆனா விபீஷனுடைய சுபாவம் பார்த்தா ராஜ்யத்தை வேணும்னு ஆசைப்பட்டா அவன் அங்கேயே இருந்திருப்பார், அது வேண்டான்னு தான் விட்டு வந்திருக்கேன், எல்லாம் வேண்டாம் பெருமாளுடைய திருவடி வேணும் அப்படின்னு வந்தபோது பெருமாளுக்கு ராஜ்யத்தை கொடுக்குற பெருமாளுடைய ராஜ்யம் அப்படின்னு தான் சொல்ற விபீஷன். ஸ்ரீராம ராஜ்யம் தான் நடத்தணும் அப்படின்னு அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துல பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்காரா, இன்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்காரா, பெருமாளும் விபீஷனே பார்த்துட்டு இருக்காரு, விபீஷனும் பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்க. அதனால மற்ற இனம் காமங்கள் பெருமாள் அன்பது அப்படிங்கிற விஷயம் தவிர வேற விஷயத்துல என்னென்ன ஆசை இருக்கோ தயவு பண்ணி அதையெல்லாம் எல்லாத்தையும் நீ அழிச்சுடும், உன் திருவடியில் நாங்கள் கைங்கரிய மரணம் அப்படிங்கறதையே பிரார்த்திக்கணும் என்பது இந்த பாட்டினுடைய சாரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சதமகமணி நீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து பலகவிநிஹிதாபிஸ்ரக்பிராகிருஷ்டநாதா விலசத் ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.